பட்டய கலப்பு குட்டைய குழப்பு பட்டய கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டய கலப்பு குறவ மீன பிடிக்க குட்டைய குழப்பு கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு பெரும் பூட்டு போட்டு கடக்கு பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிழக்கு கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு வெறும் போட்டு போட்டு கிடக்கு பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு சேர்த்த சக்கர ஊட்டம் பக்கெட்டுக்கும் சேர்த்த பணமும் உசுர குறைக்கு பார்த்து பார்த்து செலவழிக்கணுமே வெள்ள நலவு தரைக்கு வருது வெள்ளி கரகம் விலைக்கு வருது காசை வீசி கணக்கு பண்ணணுமே மாத்தும் காசகடு ஓ கடலில் ரயிலும் போகும் காசகடு இமயம் கொஞ்சம் குனியும் காசகடு கூட்டி வச்சு என்ன பண்ண போற என்றால் சாய்க்கணுமே நீதி கேட்டு தம்பி நீ ஏனில் புத்தி சொல்லு இல்ல போட்டு தள்ளு அட தப்பாதப்பா விஜயம் இல்லு தர்மத்தில் நிலைச்சு நில்லு 2000 ஆண்ட வாழ போற சும்மா பூட்டி வச்சு எதுக்கு Yeah.